ಅಭ್ಯಾಪ್ತ ಲಕ್ಷ್ಮಾಪ್ತ ರಕ್ಷಣ ಯದಿದ್ದ ಯುಗಾಗಮಾಂತಂ ಆಚಾರ್ಯ ಭಕ್ತಿ ಪರಿಪೂತ ಮನರ್ಗಶೀಲಂ ಗೋಪಾಲ ದೇಶಿಗಮಣಿಂ ಗುರುಮಾಶ್ರಯಾಮಃ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಬ್ರಹ್ಮಚಂದ್ರೋತ್ತಮ ಗುರುಕರುಣಾವಾಪ್ತ ಸಕ್ರಾಂಗ ಭಾಷ್ಯಂ ವೈರಾಗ್ಯಾಚಾರವಾರ್ಧಮುಖೇ ಲಕ್ಷ್ಮಣೇನ ಸ್ತಬಾರಂ ಶ್ರೀವಾಗೀಶಾಸತವ್ಯಂ ಷಡರ್ಪಿಗದರಾದ್ವೇದಚೂಡಾರ್ಘ್ಯಮೂರ್ತಿಂ ನೂತನಂ ಶ್ರೀರಂಗನಾಥಂ ಕಲಿಮದನಗುರುಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರಂ ದಯಾಮಃ ನವ್ಯ ಶ್ರೀರಂಗನಾಥಾಧ್ಯಾನ ಅಧ್ಯಾತ್ಮಗ್ರಂಥ ಬೋಧಕಾನ್ ಪೂರ್ವಾಚಾರ್ಯಾನ್ ಅಹಂ ವಂದೇ ಪ್ರಣಮ್ರ ಮನಸಾ ಸದಾ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾಧ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತ ಆಚಾರ್ಯ ವದ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಕಾಯಪ್ರಬದನೆ ಪುಂಸಾಂ ಪೂನಃಪುಣ್ಯಂ ನಿವಾರಯನ್ ಹಸ್ತ ಶ್ರೀರಂಗ ಭಕ್ತಂ ಮಾಂ ಅವ್ಯಾಧದಯ ಮುದ್ರಿತಃ ಉಲ್ಲಾಸ ಪಲ್ಲವಿತ ಪಾಲಿತ ಸಪ್ತಲೋಕಿ ನಿರ್ವಾಹ ಕೋರಕಿತನೆ ಮಕಟಾಕ್ಷ ಲೀಲಾಂ ಶ್ರೀರಂಗ ಹರ್ಮಿದಳ ಮಂಗಳ ದೀಪರೇಖಾಂ ಶ್ರೀರಂಗರಾಜ ಮಹಿಷೀಂ ಶ್ರಿಯಮಾಶ್ರಯಾಮಃ ಗುರುಭ್ಯಸ್ತದ್ಗುರುಭ್ಯಶ್ಚ ನಮೋ ವಾಗಮದೀಮಹೇ ವೃಣೀಮಹೇ ಚ ದದ್ರಾ ದೇವ್ ದಂಪತಿ ಜಗದಾಂಬತಿ ಗುರುಭ್ಯಸ್ತದ್ಗುರುಭ್ಯಶ್ಚ ನಮೋ ವಾಗಮದೀಮಹೇ ವೃಣೀಮಹೇ ಚ ದದ್ರಾ ದೇವ್ ದಂಪತಿ ಜಗದಾಂಬತಿ ಪ್ರಾಯ ಪ್ರಪದನೆ ಪುಂಸಾಂ ಪೌನಃಪುಣ್ಯಂ ನಿವಾರಯನ್ ಹಸ್ತ ಶ್ರೀರಂಗ ಪ್ರತರ್ಮಾಂ ಅವ್ಯಾದಭಯ ಮುದ್ರಿತ ಅನಾದೇ ನಿಸೀಂ ಜಲದಯನ್ನ ರೂಪಮಂ ವಿದಪ್ರಾಯಶ್ಚಿತ್ತಂ ಯದಗು ದುರೀನಾಶಯ ವಿಧಃ ತದಾರಂಭೇ ತಸ್ಯಾಗಿರಭವದಾನೇನ ಮನಸಾ ಪ್ರಪದ್ಯೇ ತಾಮೇಕಾಂ ಶ್ರಿಯಮಖಿಲ ನಾದಸ್ಯ ಮಹಿಷೀಂ ಮಹೇಂದ್ರಾಜ್ಞಾ ವಿಷ್ಣು ಪ್ರಭೃತಿ ಮಹತ್ವ ಪ್ರಭೃತಿವತ್ ಪ್ರಪತ್ತವ್ಯೇ ತತ್ವೇ ಪರಿಣಮತಿ ವೈಶಿಷ್ಟ್ಯ ವಿಭವಾಂ ಅದೃಶ್ಯತ್ತಂ ದೂತ್ವಾ ಕಮಿದು ಅಭಿಗಮ್ಯತ್ವ ಜನನೀಂ ಶ್ರಿಯಂ ಶೀತಾಪಾಂಗಾಂ ಅಹಮಹಶರಣಃ ಯಾಮಿ ಶರಣಂ ತದಃ ಸಿದ್ಧ ಶ್ರೀಮಾನ ವಿದ ಗುಣ ಭೂಮಾ ಕರುಣಯಾ ವಿಜಾಯ ಬ್ರಹ್ಮಾದೀನ್ ವಿದರದ ನಿಜಾದೇಶಮಪಿ ಯಃ ಪ್ರಪತ್ಯಾ ಸಾಕ್ಷಾದ್ವಾ ಭಜನ ಸರಸಾವಾಪಿ ಸುಲಭಂ ಮುಮುಕ್ಷು ದೇವೇಶಂ ತಮಹಮತಿ ಗಚ್ಛಾಮಿ ಸುಲಭಂ ವೃಂದಾನಯಸ್ವ ವಿಷಯನ್ ವೃಜಸುಂದರೀನ ವೃಂದಾವನಾಂದರ ಭುಜಂ ಸುಲಭೋ ಬಭೂವ ಅಶೇಷ ಜನ ಸಂಗ್ರಹನಾಯ ಸೇತೆ ರಂಗೇ ಭುಜೇ ಮಹಾಭುಜಂಗ ರಂಗಾಸ್ತೀರ್ಣ ಭುಜಂಗ ಪುಂಗು ಪರ್ಯಂಗ ಪರ್ಯಂಗರೌ ಸರ್ಗಸ್ಥಿತ್ಯವಸಾನ ಕೇಳಿ ರಸರೋ ರಸಿಕಂ ತೌದಂ ವದೀನ ಪದಿ ನಾಭೀಪಂಗಜಸಾಯಿನ ಶ್ರುತಿಶುಕೈರನ್ಯೋನ್ಯ ಬದ್ಧಸ್ಮಿತೌ ಬಿಂಬಸ್ಯಾಂಬುಧಿ ಗಣಕರುಣಾ ರಸೌಗ ಬರಿತಾಂಬರಿತಾಪಹರಾಂ ನಯನ ಮಹಚ್ಚಡಾಂಗಶನ ಸ್ಫುರಿತ ದುರ್ದಮ ದುಃಖಮಶೀ ಮಲಿನಿತ ವಿಷ್ಣೌದ ದುರಪಃ ನವವರ್ಣ ಸುಧಾಂ ದುರ್ಮೋಚೋದ್ಬಟೋಡಿಬಿಡೋ ಅಪ್ಯಾದೇಶ ವಶ್ಯಕೃತ ಬಾಹ್ಯೈನ ಮೋಹಿತೋಸ್ಮಿ ಕುದೃಶಾಂ ಪಕ್ಷೈನ ವಿಕ್ಷೋಭಿತ ಯೋ ಮಹಾನಸಿಕೋ ಮಹಾನಿಧಿಪತೆ ನೀತಶ್ಚ ತತ್ಪೌತ್ರಜಾನ್ ಆಚಾರ್ಯಾನಿಧಿ ರಂಗದುಗಿತೆ ಸ್ವಲ್ಪಾವಶಿಷ್ಟೋಭರ ಆರ್ತೇಶ್ವಲಾತದನ್ಯ ವಿಷಯ ಉಚ್ಛಿನ್ನ ದೇಹಾಂಧರ ಅನ್ಯಾದೇರಣಪೇನಾಥನ ಮೃತಾನ್ ಸತ್ಯಾಧಿಪದ್ಯಾಪಿ ಆತ್ಮನಯತಃ ತತ್ಪಾರತಂತ್ರ್ಯೋಚಿತ ತಯ್ಯಪಾಯ ದೇಹಿತ ಅಹಂ ಗೋಸ್ವಾಪಾಯ ಬಾಬಾಸ್ತು ಮೇ ತ್ವಯ್ಯಾಚಾರ್ಯ ಪ್ರವಣ ಮನಸಾ ಸ್ವಾದೌ ಸದ್ಗುಣಾ ಸ್ವಾದಮತ್ತಾ ತ್ವಯ್ಯೇಕಸ್ಮಿನ್ ವಿಜಯತ ಮುಕ್ತವತ್ ಸಾಧನ ಸ್ವಂ ತ್ವಕ್ಷೇಷಯೋ ಶಕ್ತಿ ಭಕ್ತಿ ಭೂಮ್ನ ಸಂಗೇಶ ಪ್ರಾತಿಕೂಲ್ಯ ಕ್ಷರಣ ಪರಿಣಮನ್ ನಿರ್ವಿಘಾತಾನುಕೂಲ್ಯಾ ಚರಣವರ್ಣತೋ ನಾದ ನಿರ್ವಗ್ನಯಂತಹ ತನ್ನಿಕ್ಷಾಪ್ತಾತ್ಮರಕ್ಷಾಂಬದರಭಜಸ ಸ್ವಪ್ರವೃತ್ತಿಂ ತ್ಯಜಂತಿ ತಕ್ತೋಪಾಯ ವ್ಯಪಾಯಾಂ ದುದುಭಯಕರಣಂ ಸತ್ರಪಾಂ ಸಾನುತಾಪಾಂ ಭೂಯೋಪಿ ತತ್ರ ಪತ್ಯಾ ಪ್ರಶಮಿತ ಕಲುಷಾನ್ ಹಂತ ಸರ್ವಂ ಸಹತ್ವಂ ರಂಗಿನ್ಯಾಸಾಂತರಾಂಗ ಕಿಲ ಜನ ಕಿರತಾ ಸೊನ್ನಿ ಸೊನ್ನಿದೇಶ ಪ್ರೀತಿ ಪ್ರಾತಾಂ ಸುವರ್ಣ ಸವರ್ಣಾಶ್ರಮ ಸುಭಚರಿತಾಂ ಪಾಸಿ ಧನ್ಯಾನನ್ಯಾನ್ ಶೋಕಾಸ್ಪದಂ ಸಮದನ ಶ್ರಯತಾಂ ಬಬಬ್ದು ರಾಗಾಸ್ಪದಂ ಸಹಜಂ ರಘುಣಚ್ಚು ದುಃಖಂ ಮಸೇದ ಮೇ ಜಗಜರಂಗ ದುರೀನ ಭೂಯ ಶೋದಿಷ್ಟ ಭೋಗ ರಸಿಕಾ ತವನ ಸ್ಮರೇಯು ಹೇದರ್ವೈ ದೇವಿ ಮರ್ಷೆ ಭಜನ ಭಜನ ಬದ್ಧಿದಕ್ಕಿನ್ನು ಸನ್ನುಷ್ಠಾನ ವೇದ್ಯತ್ವರೂಪ ಭೇದೋ ವಿವಿಧ ಹೆಸರೂಪಾಯಾನಪೇಕ್ಷಾ ರಂಗಿನ್ ಪ್ರಾರಬ್ಧ ಬಂಗಾ ಫಲಪದಿಗ ಮನಾವೃತ್ತಿ ಮೃಕ್ತೇರಿಷ್ಟಿವ ಸ್ಯಾತ್ ನಾನಾ ಶಬ್ದಾದಿ ಭೇದ ಪ್ರಬದನ ಭಜತೋ ಸೂಚಿತೋ ಸೂತ್ರಕಾರೈ ಭಕ್ತೋ ರಂಗಪತೆಯಾ ಖಲು ಪರಸಂ ಪಶು ಶಾಗಾದಿವದ್ವೇದನ ಜಾಮೋಪಾದನ ದರ್ಶನಾಧಿಪತಿಸಾಮಿಚ್ಛಂದ ಭಿನ್ನಾ ಸದಾನ್ ವ್ಯಕ್ತೈಕಾಚರಣಾಗತಿ ಪ್ರಬದನ ತ್ಯಾಗ ಆತ್ಮ ನಿಕ್ಷೇಪಣ ನ್ಯಾಸಾದ್ಯೇಶ ತದೈವ ತಂತ್ರ ನಿಪುಣಃ ಪರ್ಯಾಯತಾಂ ಸ್ಮರ್ಯತೆ ವಿಶ್ವಾಸಾಯಾಸ ಭೂಮ್ನೋ ವ್ಯಸನ ವ್ಯಸನ ಭಜನೆಯೋ ಗೌರವೇ ಕೋ ವಿಶೇಷ ಸತ್ಸದ್ಭಾವೇ ಧರ್ಮಾಂತರ ಇವ ಘಟತೆ ಕರ್ತೃ ಭೇದಾದ್ವಿಕಲ್ಪಃ తద్భేదో రంగశాయన్నశోకాదరేకాత్ తద్విద్యాతో వికల్పాత్ తత్రైకరాశ్యం ధ్రువమధికృతి భేదాత్ కర్మభద్రంగశాయన్ ఫలతి ఫలమనేకం తత్పదే భక్తిరేకా శరణమరణవాణి సర్వహేతు స్థాతో కృపణ భజన నిష్టాబుద్ధి దౌర్బల్యకాష్ఠా. சுவாமியினுடைய நியாச திலகம் பாஸ்தரியமான பிரபத்தி சாஸ்திரத்தை பிரதிபாதனம் பண்ணக்கூடியதான ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துல 18வது ஸ்லோகம். இந்த 9வது ஸ்லோகம் அதுக்கு மேல 18வது ஸ்லோகம். இந்த 9 அப்படிங்கிற சங்கே முடியக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் ஒரு விசேஷம், அர்த்த விசேஷங்கள் இருக்கும். ஸ்ரீமந்த ராமாயணத்திலையும் அப்படி பார்க்கலாம். அதே மாதிரி 9வது ஸ்லோகத்துல பெருமாளை பார்த்து சொல்றார், சொல்பா வசிஷ்டோ பரஹா அப்படின்னு. தேவரீருக்கு இனிமே அடியேன ஆத்மசமர்ப்பணம் பண்றேன், தேவர் இடத்துல அடியேனுடைய பொறுப்பை நான் ஏற்கனவே நான் யாரால பண்ணப்பட்டிருக்கேன் அப்படின்னா, துர்மோச்சோ கர்ம கோடி நிபிடா மிகமோகிதோஸ்மி குதிருஷாம் பக்ஷைன விக்ஷோபிதா. எனக்கு என்னுடைய சுகிருத விஷயம் கடாட்ச விசேஷம் என்ன பண்ணிட்டு அப்படின்னா, எனக்கு வேத பாக்கியர்கள் இடத்துலயோ வேதத்தை ஒத்துண்டு அது அபார்த்த கல்பனம் பண்ணக்கூடியதான வேதங்களுடைய மதத்திலேயோ சாராதபடி ஸ்ரீரா பகவத் ராமானுஜர் சம்பிரதாயத்திலேயே ஊன்னு இருக்கும்படியாக தேவரையிட்ட விசேஷம் பண்ணிட்டு. ஏன்னா அதுக்கு மறுநிதுதான் துரபக்னவ வர்ணசுதான் எப்படின்னா, நயன மகச்சடா அப்படின்னு கேட்ட, உன்னுடைய திருக்கண் நோக்க என்னிடத்துல பரவணும்னு பிரார்த்திச்ச. திருக்கண் தப்பு விட்டா என்ன பலன் கிடைக்கும் தேவரி இருக்கு அப்படின்னு சுவாமி பெருமாள் பத்திந்து அதுக்காக சொன்னார், தேவரி திருக்கண் நோக்க பரவதுனாலதான் எனக்கு ராமானுஜருடையதான திருவடி சம்பந்தம், பகவத் ராமானுஜருடைய திருவடி சம்பந்தம் கிடைச்சதே அனுகிரக விசேஷம். நான் மாத்திரு கர்ப்பத்திலிருந்து வெளில வரகா என்ன தேவரி குளிர கடாட்சித்தபடியினாலேதான் எனக்கு இந்த சம்பந்தம், மாஷகாரருடையதான திருவடி சம்பந்தம் சாதிக்கிற திருவடி சம்பந்தம் கிடைச்சது ஒரு பக்கம். அதுக்கு மேல இந்த பாக்கிய குதிருஷ்டிகளுடைய பட்சங்கள்ல போய் மூகிச்சு அதையே தர்மமோ நினைக்கும்படியாக பாஷிகாரருடைய திருவடி பார்க்கறதுனால பாக்கியர்களுடையதான குதிருஷ்டிகளுடைய பட்சத்தை அதிகாரம் பண்ணிண்டு சர்வதர்மான் பரித்தியஜ அப்படிங்கிற வாக்கியத்துக்கு குதிருஷ்டிகள் எப்படி அர்த்தம் சொல்றாலோ எல்லா தர்மத்தையும் உடணும்னு அப்படியே அர்த்தம், சர்வசங்க பரித்தியாகம் சர்வதர்ம பரித்தியாகம் பண்ணணும் அப்படின்னு ராமானுஜ சம்பிரதாயத்துல ராமானுஜருடைய திருவடி ஆச்சரியம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சில பேர் அப்படின்னா இல்லையே எனக்கு அத மாதிரி சம்பந்தமோ வேத குதிருஷ்டிகளுடைய சம்பந்தமோ இல்லாதபடி மகான சிக்கரருடையதான ஒரு பெரியதான சம்பந்தம். எப்படிப்பட்டதான கிடாம்பி ஆத்திரையா கிடாம்பி ஆச்சானுடைய திருவடி சம்பந்தம் கிடைச்சது, அதனால பாஷ்யக்காரருடைய சம்பந்தம் கிடைச்சது. அதனால மகானசிகா மகான் எதிபதே நீதச்ச தத்பௌத்திரஜான் அவருடையதான திருப்பேரனார் பிள்ளைகள் திருப்பேரன் முதலியவர்களாலே செய்யேவதி ஆச்சாரியான் இக ரங்க துர்யா அவள் ஆச்சாரியனா பத்தின அவள் ஆச்சாரியனா பத்தினதனுடைய லாபம் என்ன அடைய எனக்கு என்னென்ன விஷயங்கள் என்னுடையதான பகவத் ஸ்வரூபம் என்ன மறைக்கக்கூடியதான பிரகிருதி காரியம் பண்ணிட்டுருக்கு பகவத் ஸ்வரூப சர்வதான கரீம் விஷயாச்ச போக்ய புத்தேர் ஜனனியும் அப்படின்னு காமிச்ச. பகவத் ஸ்வரூபத்தை திருவதானம் பண்றது மாத்திரம் இல்ல, என்னுடைய ஆத்மஸ்வரூபம் பகவானுக்கு சேஷபூதமாவே இருக்கக்கூடியதான உமக்கே நாமாட்சைவோம் இருக்கக்கூடியதான அந்த பகவத் ஆத்மஸ்வரூபம் திவ்யா நம்ம சேஷனா சேஷபூதான மறைக்கிறது மாத்திரமில்ல சேஷியான பகவத் ஸ்வரூபத்தையும் மறைச்சிருக்கு. இந்த சம்பந்தமான ஒரு விடுதலை எனக்கு வேணும்னா ஆச்சாரியார் ஆசிரியிக்கிறதுனால அவளுடையதான கடாட்ச விசேஷத்தினால ஏகையேவ குரோ திருஷ்டியா தாபியாம் அபேதயத்து நிஸ்ரேனாபி அஷ்டபிஹி திஸ்ரேனாபி சஹசிரேஷித்த நிவியில சுவாமி சாதிக்கிறார். ஒரு ஆச்சாரியனுடையதான குழந்த கடாட்சம் ஒருத்தனுக்கு கடைச்சொடுத்துனா அந்த ரெண்டு திருக்கண்களால கூடியதான அந்த பார்வைக்கு அம்மை பிரம்மாவுடைய கடாட்சம் ஒரு லெவலேகத்துக்கு போறது. மூணு கண்ணால பார்க்கக்கூடிய ருத்ரனுடைய கடாட்சம் இந்த பார்வைக்கு முன்னாடி நிற்கவே நிற்காது. ஆயிரம் கண்ணால பார்க்கக்கூடிய இந்திர கடாட்சம் எந்த மூலையோ. அதனால எல்லாத்த விட கடாட்சத்தினால என்ன தெரிஞ்சிருந்ததுன்னா, என்னுடைய ஆத்மஸ்வரூபம் பகவானுக்கு சேஷபூதனாய் உமக்கே நாமாட்சிவோம் இருக்கணுங்கிறதான சேஷமும் சேஷஸ்வரூபமும் மற்ற காமங்கள் மாத்துங்கிறதான விரோதி மிக்க இறநிலையும் மெய்யாம் உயர்நிலையும் தக்க நிலையும் தடையாகி தொக்கியனும் ஊழ்வனையும் வாழ்வனையும் இதெல்லாம் எனக்கு கடாட்ச விசேஷத்தினாலையும் அவருடைய உபதேசங்களாலேயுமே எனக்கு கிடைச்சிடுதும். அப்ப இனிமே பண்ண வேண்டியது என்னன்னா, பண்ண வேண்டியது ஒண்ணுமில்ல சுவாமி, என்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை தேவரி கைந்து ஏத்துக்கணும். ரொம்ப குறைச்சலான வேலை. உமக்கு என்ன செய்ய வேண்டிய காரியங்கள், நீ புந்தியில் புகுந்து சூழ்நாகி தூர்த்தரோடு சென்ற காலம் நான் அப்படி இருக்கிற காலம் போதாரே என்று சொல்லி புந்தியில் புகுந்து செய்ய வேண்டிய எல்லாத்தையும் எங்க ஆச்சாரியால் எனக்கு பண்ணிவிட்டா. ஆனா நீ அதுக்கு என்ன உபகாரம் பண்ணார், அவளுடைய குதிருஷ்டி பாக்கியருடைய சதாச்சாரியருடைய சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஆச்சாரிய சம்பந்தம் என்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை பத்தி மறைச்சு தன் விஷயத்துல போக்கிய புத்தி பண்ண சம்பந்தத்தை நான் விருத்து அந்த உன்னுடைய ஆத்மஸ்வயாதாத்மியத்தை உன்னுடைய திருவடி சரணாகதி பண்ண போறேன், ஆத்ம சமர்ப்பணம் பண்ண போறேன். குறைச்சலான விலை நான் கொடுக்கற இந்த ஆத்ம வஸ்துவை ஏத்துந்து அது சுரூபயுக்தமா சுரூப பிராப்தமா கைங்கரைய தேவரை அனுசரணும் அப்படிங்கறத தவிர தேவரான காரியம் ஒண்ணும் இல்லைங்கிறத காமிச்சார் சொல்பா அப்படின்னு ஒன்பதாவது ஸ்லோகத்துல காமிச்சு. அதுக்கு மேல நீ ஆச்சாரிய நம்ம வைசிஷ்டியங்கள் இதனுடைய சுரூபம் என்ன, அதனுடைய சுரூபம் என்ன, இதுக்கு என்ன, இதெல்லாத்தையும் விசாரம் பண்ணிட்டு பக்தியானது பக்தியும் பிரபத்தியும் சேர்ந்து பண்ணணுமா இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணணுமா இதெல்லாம் கேட்டுட்டார். அதுல விகல்போ அவிசிஷ்ட புலத்துவாத்துங்கிற அதிகரண விஷயத்தை எடுத்து காமிச்சு இது சூத்திரத்தையும் சூத்திரக்காரைகி சூத்திரிதம் சூத்திரக்காரைகி சூத்திரக்காரரே இந்த அர்த்தத்தை நானா சப்தாதி வேதத்துல பிரம்மசூத்திரத்துல சாதிச்சிருக்கார். அதனால பிரபத்தியானது பக்தி துல்லியமான பலப்பிரதம். ஒண்ணுக்கு ஒரு ஒரு உபாயத்துக்கு ரொம்ப குரு உபாயம் ரொம்ப பெருசா பண்ண வேண்டியதான உபாயம், ஒரு உபாயமானது ரொம்ப அத்தியல்பமா பண்ணக்கூடியதான உபாயம். ஒரு உபாயம் ஜென்ம ஜென்மாந்திரங்கள் பண்ணி எப்ப இன்னைக்கு பகவத் பிராப்தி ஆறுதோ தாவத் பரியந்தம் தர்சன சமான காலமான ஞானம் என்னைக்கு ஏற்படுறதோ தாவத் பரியந்தம் பண்ண வேண்டியதான ஒரு உபாயம் இருக்கு. இன்னொரு உபாயமானது மறுகாலின் மாயோன் உனக்கே ஆளாகும் சிறுகாலத்தை உருமோ அந்தோ தெரியலேன்னு சொல்லுமா போல ரொம்ப சிறுகாலா இருக்கு. அப்படி இந்த உபாயங்கள்ல கோவிசேஷா கௌரவ லாகவங்கள்லாம் இருக்கே இதுக்கு என்ன வேதம் என்ன வித்தியாசம் அப்படின்லாம் கேட்டுண்டு கீழ சத்வித்யாதிகளை போல ஒரு ஒரு வித்யைக்கும் ஆகார விசேஷம்னு உண்டு. வித்யா ஸ்வரூபத்தினால ஆகார ஒவ்வொரு வித்தியிலும் ஒரு விதம் அது மாதிரி பிரபத்திக்கும் இது ஆகார வேத பிரபத்த மோட்சப்பிரதமான வித்யா. ஏன்னா மிச்சதுக்கெல்லாம் வித்யின்னு பேர் இல்ல. வித்யாங்கிற சப்தம் நம்ம சம்பிரதாயத்துல அவித்யாங்கிற சப்தத்துக்கு அத்தியானம்னு அர்த்தம் இல்லை. எங்கன்னா அத்வைத சம்பிரதாயத்துல அத்வைதிகளுடைய பட்சத்துல அவித்யா அப்படின்னு சப்தம் சொல்லிட்டான்னா அது நம் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லும். ஆனா நம்மளுடைய சம்பிரதாயத்துல அவித்யானா கர்மான்னு அர்த்தம். ஏன் அவித்யாவுக்கு கர்மான்னு அர்த்தம் பண்றான்னா மோட்சத்தை கொடுக்கறதோ அதுக்குதான் வித்யை. இப்ப மோட்சப்பிரதாயம் பண்றமே மோட்சப்பிரதாயகம் இருக்கக்கூடியதுதான் வித்யை, மோட்சப்பிரதமா இருக்கிறது தான் வித்யை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மோட்சப்பிரதம் இல்லாதது அவித்யை. எது வித்யைக்கு வித்யை காட்டுல வேதானதா இருக்கு அதுக்கு அவித்யைன்னு பேரு. அதனால அவித்யா சப்தத்துக்கு கர்மான அர்த்தம் பண்ணிருக்கா நம்ம பிரிவாளம். எதுக்காக இந்த கதை சொல்றேன்னா, இந்த பக்தி யோகத்துக்கும் வித்யாத்வம் உண்டு எப்படி உண்டோ அது மாதிரி பிரபத்திக்கும் வித்யாத்வம் உண்டு. அதனாலதான் விகல்போ அவசிஷ்ட பலத்துவாத்துங்கிற அதிகரணத்துல இதுக்கு துல்லிய விகல்பமாக இந்த பக்தியையும் பிரபத்தியும் வச்சு இந்த இடத்துல பேசியிருக்காங்கிறத இது ஒரு காமிச்சுட்டு வந்தார். அதுல 17வது ஸ்லோகம், 17வது ஸ்லோகத்துல ஸ்லோகம், விஸ்வாச ஆயாச பூம்னா நசன பஜனையோஹோ கௌரவே கோ விசேஷ தத்வத்பாவேபி தர்மாந்தர இவகடதே கத்ருபேதா விகல்பஹ தத்வேதோ ரங்கசாயின் அனுஜர கதிதா துக்த சோகாதிரேகாதே சத்வித்யாதோ விகல்பத் பபிபித விதவிதயா தேர தத்ரைக ராஷ்யம் அப்படின்னு அதுக்கு சமானத்துவம் காமிச்சிட்டு போனார். அதுக்கு மேல இன்னைய முக்கியமான ஸ்லோகம் 18வது ஸ்லோகம், 9, 18, 27 இந்த மூணு ஸ்லோகங்களுக்கும் ஒரு தொடர்ச்சி இருக்கும். 9வது ஸ்லோகத்துல ஆச்சாரிய சம்பந்தம் நமக்கு என்ன பண்ணிட்டு தேவரீருக்கு தேவரீருடைய வேலையை குறைச்சு சொல்பாவசிஷ்டோ பரஹான்னு பண்ணி வச்சுட்டோ இல்லையோ, இப்ப நான் என்ன பண்ணேன்னார், என்னாலையும் பெரிய காரியங்கள்லாம் குருவித்தரையில பணங்கா வச்சா போல பெரிய பெரிய காரியங்கள் என்னால பண்ண முடியாது, லகுவா லாகவமா இருக்கக்கூடியதான ஒரு உபாயம் இருக்கு, அந்த உபாயத்தை தான் நான் பண்ண போறேன். அந்த ரெண்டு வித்தியா இருக்கு, கர்மா பிரம்ம வித்தியம் ஒன்னும், அதாவது பக்தி யோகம் ஒன்னும், பிரபத்தி சரணாகதி ஒன்னும். இந்த பக்தி யோகமும் சரணாகதியும் இருக்கிற காலத்துல இந்த பக்தி யோகத்துக்கு என்ன பலன் கொடுக்குமோ, பக்தி யோகமானது சர்வ பலப்பிரதமா எப்படி இருக்கோ அது மாதிரி பிரபத்தியும் சர்வ பலப்பிரதம் அப்படின்னு பிரபத்தியினுடைய ஒரு பெருமை, சரணாகதியினுடையதான ஒரு பெருமைய இந்த ஸ்லோகத்துல எடுத்து காமிக்கணும் அப்படிங்கிறதாக சுவாமி இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறார். த்ருவம் அதிகிருதி பேதாத் கர்ம பத்ரங்கசாயின் பலத்தி பலம் அநேகம் தொத்ததே பக்திரேகா சரண வரணவாணி சர்வஹேதுஸ்ததாசௌ கிருபண பஜன நிஷ்டா புத்தி தௌர்பல்ய கஷ்டா. பெருமாள சம்போதனம் பண்ற, ஹே ரங்கசாயின் ஸ்ரீரங்கத்துல வந்து படுத்துட்டு கீரை ரங்கசாயின் ஸ்ரீரங்கத்திலேயே வந்தாய், என் மனம் புகுந்தாய், மண்ணி ஊண்ணி இருந்த, ஊண்ணி இருந்தா மண்ணி இருக்கிறதுனா என்ன அர்த்தம், படுத்துட்டு சாம எழுப்பினாலும் எழுந்திருக்காதபடி படுத்துட்டு இருக்கிறையே அப்படின்னு கூப்பிட்ட. ரங்கசாயின் ஸ்ரீரங்கத்திலேயே படுத்துட்டு கீரை, இந்த ரங்கம் ரங்கம்ங்கிறது என்னன்னா என்னுடைய ஹிருதயத்துல ஹிருதய குகையில படுத்துட்டு இருக்கீரே அப்படின்னா, ஹே கர்மபத் ரங்கசாயின் என்னுடைய ஹிருதயத்துல என்னுடைய கூட வந்து இவன் எப்ப நம்மளிடத்துல சரணாகதி பண்ணுவான், இவன் எப்ப நம்மளை சோதிக்கு அழைச்சிட்டு போவோங்கிறதுக்காக அவசர பிரதீட்சனா வந்து என்னிடத்திலேயே சந்நிதி பண்ணிட்டு இருக்கக்கூடிய சர்வேஸ்வரனே ரங்கசாயின்னு நான் சொல்றேன், நான் உபாயம் பெரிய உபாயம் குருதரமான உபாயத்தை என்னால பண்ண முடியாது, ஆனா இந்த குருதர உபாயம் சகல பலப்பிரதம்னு கேள்விப்பட்டிருக்கேன், நான் கேள்விப்பட்டதில்ல தேவரீரே சாதிச்சிருக்கு. எங்க சொல்லியிருக்குன்னா கீதையில சதுர்விதா பஜந்தேமாம் ஜனா சுகிருதி நோர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தாப்தி ஞானீச்ச பரதர்ஷபா அப்படின்னு நாலு பேரை பக்தியோக நிஷ்டர்களா காமிச்சார். எதுக்காகனார், இவன் நாலு பேரும் நாலு விதமான புருஷார்த்தங்களில் ஆசை உடையவர்களாய் ஒன்னிடத்துல சரணாகதி பண்றான். ஒருத்தர் ஐஸ்வர்யத்தை புதுசா ஐஸ்வர்யத்தை கேட்டு பண்ணக்கூடியவர் ஒருத்தர், இன்னொருத்தர் போன ஐஸ்வர்யம் திருப்பி வரணும்னு ஆசைப்பட்டு சரணாகதி பண்றவர், இன்னொருத்தர் இந்த ஆத்ம வஸ்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், ஞானானந்தமாய் நிர்ஜலமாய் இருக்கக்கூடிய நிர்மலமா இருக்கக்கூடியதான ஜராமரணாதிகள் இல்லாததான இந்த ஆத்ம வஸ்துவினுடைய சொரூபத்தை தெரிஞ்சுக்கணும் ஜிக்யாசுவா பண்ணக்கூடிய கைவல்ய நட்டர் சில சில பேர் தேவரியருடைய தேவரையர் தான் பரமசேஷி, நான் அவனுக்கு சேஷபூதன் அப்படிங்கறத தெரிஞ்சு தேவரியருடைய பிரீத்தி உன்னையே பத்தாசாக பலமாக கொண்டு அதுக்காகவே கைங்கரியத்தை உபாயத்தை பண்ணக்கூடியவர்கள் அந்த ஞானிகள். இவா நாலு பேருக்கும் பலத்தி பலம் அநேகம், அநேகம் பலம் பலத்தி, இந்த ஒரே பக்தியானது பல பழங்களை சம்பாதிச்சு கொடுக்குறது. பக்தி யோகமே ஐஸ்வர்யம் வேணும்னா ஐஸ்வர்யம் கொடுக்கறது, பக்தி யோகமே உங்களுக்கு மோட்சம் வேணுமா மோட்சத்தை கொடுக்கறது, இல்ல லௌகிகம் வேணுமா லௌகிக சாதனத்துவம் சாதனத்தை கொடுக்கறது, இல்ல சொர்க்காதி புருஷார்த்தங்கள் தான் வேணுமா பக்தி யோகம்னா சொர்க்காதி புருஷார்த்தங்கள் கிடைக்கிறது எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லணும். துருவம் வேத கர்மவத் கர்மவத் பக்தி ஏகா பக்தி அநேகம் பலம் பலதி அப்படின்னு அன்வயம். எப்படி கர்மாவை போல எப்படின்னா ஒரே கர்மாதான், அந்த கர்மாவை ஒருத்தர் பண்ணினா அவளுக்கு அதிகாரி பேதத்தினால ஒருத்தருக்கு ஒரு பலன், அதையே இன்னொருத்தர் பண்ணா அவளுக்கு வேற ஒரு பலன். எப்படின்னா இப்ப ஒருத்தர் சொர்க்க காமனை இருக்கு அப்படின்னா அக்னிஷ்டோமேன சொர்க்க காமோ எஜேதா சோமி எஜேதா தர்க பூர்ண மாசாபியாம் எஜேதா இப்படி எல்லாம் விதி விதிக்கிறது. தர்கபூர்ண யாகங்கள் எல்லாம் பண்ணணும், தர்கயஷ்டி பூர்ணமாச யஷ்டின்னு ரெண்டு யஷ்டி பண்ணணும். இல்ல நித்யம் சாயம் ராஜர் அக்னிஹோத்திரம் ஜூபியா சாயம் ராஜர் அக்னிஹோத்திரம் புரிக்கும் போகணும் செய்யணும். எதுக்கானா சொர்க்க காமஹா, சொர்க்கத்துல ஆசை இருந்தா பண்ணு அப்படிங்கிறது. சரி சொர்க்கத்துல ஆசையை விட்டு பண்றா அவளுக்கு அந்த சொர்க்கம்ங்கிற பலன் அது கொடுக்கறது. இல்ல இதெல்லாம் பகவத் ஆராதன ரூபமா இருக்கு, ஏதா மூணாவது அத்தியாயத்துல நாலாவது பாதத்துல ஒரு சூத்திரம் இருக்கு, எதா அஸ்வஹா கமன சாதனம் பவதி தத்வது பாப பாபத்தை போக்குறதுக்கு சாதனம் பவதி அயம் யஜ்யா அப்படின்னு நம்ம புத்தி பண்ணணும். எப்படி குதிரையானது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு சாதனமா இருக்கோ அது மாதிரி இந்த புருஷனாலே செய்யப்பட்டதான இந்த யாகங்களானது கர்மமானது இவனுக்கு போறதுக்கு சாதனமா அமையுது. இவனுடையதான பாபங்கள் எல்லாம் போக்கி கொடுக்கறது. தர்மேன பாபம் அபனுததி தர்மே சர்வம் பிரதிஷ்டிதம் சத்மா தர்மம் பரமம் வதந்தி அப்படிங்கிறது வேதம். தர்மேன பாபம் தர்மத்தினாலே சகல பாபங்களையும் தர்மமானது போக்கிறது அப்படின்னு சொன்னதுனாலே பாபங்களை போக்கி இவனுக்கு மோட்சத்துக்கு பிரதிபந்தகங்களை போக்கி கர்மாவே சொர்க்காதி புருஷார்த்தங்களுக்கு காரணமா போறது, கர்மாவே ஐகமான விஷயங்களுக்கு ஸ்ரீய காமம்னா மௌத்கம் சரும் நர்வபேத் ஸ்ரீய காம அப்படி இருக்கு. மௌத்கம் சரும் நர்வபேத் அந்த அக்னி தேவதாக்கமான அந்த யாகத்துல பயத்தம்பருப்பு பயத்தம்பருப்பு கொண்டு சரு பண்ணி பொங்கல் வேற ஒண்ணும் இல்ல, அந்த பொங்கல் பண்ணி அத பெருமாளுக்கு இப்படி பண்ணு. அப்ப அதே அந்த கர்மாவே இவனுக்கு ஐகமான பலனை கொடுக்கறது, அதே கர்மாவே சொர்க்காதி ஆமுஷ்மிகமான பலனை கொடுக்கறது, அதே கர்மாவே மோட்ச பிரதிபந்தகங்களை போக்குறதுனால மோட்ச ஹேதுவாகவும் ஆகுது. எப்படி ஒரே கர்மமானது பல பதங்களை பல பிரயோஜனங்களை நமக்கு சாதிச்சு கொடுக்கறதோ அது மாதிரி ஒரே பக்தியானது பல பலன்களை பலத்தி பலம் அநேகம் பக்தி ரேகா தொத்ததே பக்தி ரேகா. தேவரையருடைய திருவடிகளில் நிச்சதான பக்தி அசஞ்சலமான இந்த பக்தி இருக்கே இது அநேகம் பல விதமான கொடுக்கறதே. சரி இதுல ஒருத்தனுக்கு ஒருத்தன் தாரதமியம். இப்ப பக்தி யோக நிஷ்டன் இருக்கான், அப்ப ஐஸ்வர்ய நிஷ்டன் இருக்கான். ஒருத்தன் வந்து ஐஸ்வர்ய காமனையோட பண்ணனா அவனுக்கு ஐஸ்வர்யத்தை மாத்திரம் இருக்கும். சரி ஐஸ்வர்ய காமனை இல்லாம ஜிக்யாசுவா ஆத்ம தரிசனம் பண்ணணும் பண்ணானா அவனுக்கு ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும் இவனுடைய ஆத்ம தரிசனத்தையும் பண்ணி வைக்கும். சரி பெருமாளுடைய கைங்கரியமே தனக்கு பிரயோஜனம் பக்தியோகத்தை பண்ணானா ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும் ஆத்மஸ்வரூபத்தையும் காட்டி கொடுக்கும் பகவத் பிராப்தியையும் கொடுக்கும். அப்ப ஒரே பலனானது பலத்தி பலம் அது மாதிரி இந்த உபாயம் இந்த பக்திங்கிறதான உபாயம் இருக்கு. இது மேல மேல புருஷார்த்தங்களுக்கு தகுந்தா போல கீழ் புருஷார்த்தங்களையும் அடைய கொடுக்கறது. அநேகம் பலம் ஏகா பக்தி பலத்தி அநேக பலன்களை ஒரே பக்தியானது பெருமானிடத்துல சரணாகதி பண்ணிட்டானா ஒருத்தன் பக்தி யோகம் பண்ணிட்டானா அவனுக்கு அநேக பலன்கள் கிடைக்கிறதாக உபநிஷத்துக்கள்ல காண கிடைக்குது. எங்கன்னா அதுல ஜோக்ஜீவதி சர்வமாயுரேதி நாஸ்தவர புருஷாக அக்ஷீயந்தே யதா புஷ்கர பலாசே ஆபோ நஸ்லிஷ்யந்தே ஏவம் வாரே பாப்மனான நஸ்லிஷ்யந்தே. சாந்தோக்யோபநிஷத்துல இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு, அந்த உபகோசல பிரம்ம வித்தியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இவனுடைய பாபங்கள் எல்லாம் போறது, இவன் தீர்காயுசா இருக்கான், இவனுடைய புத்திராதிகள் சிஷ்யாதிகள் எல்லாம் பிரம்ம வித்துக்களா இருக்கா, நான் செவர புருஷாக குலேஜா என்று அவன் அவனுடைய அவரஜால் எல்லாம் அவனுக்கு பின்னாடி பிறக்கக்கூடியவாள் பிரம்ம வித்தாவே இருக்கா. அது மாத்திரம் இல்ல, எதா இஹீகதூலமக்னோ பிரதூயத்தே ஏவம் வாரே பாப்பனா பிரதூயந்தே, எப்படி நெருப்புப்பட்டதான ஒரு மதானது தூசியானது புசுங்கி போறதோ தீயினில் தூசாகும் செப்புன்னு சொன்னாரு. இதுக்கு பிரமாண வாக்கியம் சாந்தோக்கியத்துல இருக்கு. எதா இஹீகதூலம் அக்னோ பிரதூயத்தே ஏவம் வாரே பாப்பனா பிரதூயந்தே அப்படிங்கிறதான இந்த பாப்பங்களை போக்குறது. கடைசியில அர்ச்சிதாதி மார்க்க பூர்வகமான பகவத் ஒரே உபகோசல வித்தியக்கு என்னென்ன பலன் அப்படின்னா, அந்த உபகோசல வித்தியை உபாசிக்க கூடியவனுக்கு நல்ல பூர்ணமான ஆரோக்கியம் இருக்கு, நல்ல ஆயுசு இருக்கு, புத்த பௌத்திராதிகள் சிஷ்யாதிகள் எல்லாம் பிரம்ம வித்துக்களா இருக்கான்னு ஒரு பலம், மூணு பலம். அது மாத்திரமில்ல, இவனுக்கு பாபங்கள் ஒட்டுறதில்லை அப்படின்னு ஒரு பலன். அதுக்கு மேல இவனுக்கு அர்ச்சதாதி பூர்வகமான கதிபூர்வகமான மோட்சம் கிடைக்கிறதுன்னு ஒரு பலன். இப்ப இவ்வளவு பலனும் ஒரே இந்த பிரம்ம வித்தியை சம்பாதிச்சு கொடுத்தது இல்லையா? அலதி பலம் அநேகம் தொத்ததே லத்தி ரேகா அப்படின்னு காமிச்சார். இது எப்படின்னா ஒரே யாகமானது இவனுக்கு பல பலன்களை எப்படி சாதிச்சு கொடுக்கறதோ அது மாதிரி திருவம் அதிகிருதி பேதாது, அந்தந்த அதிகாரிகளுடைய பேதத்தினாலே கர்மவத் ரங்கசாயின் கர்மங்களை போல கர்மயோகத்தை போல ரங்கசாயின்னு யாகம் போல ரங்கசாயின்னு ஏ ரங்கநாதனே பலசி பலம் அநேகம் அநேகம் பலம் பலசி பலவிதமான பலன்கள் அது பழுக்கிறது. தொத்ததே பக்தி ரேகா தேவரையருடைய திருவடிகளில பண்ணதான ஒரே பக்தியானது அநேக பலன்களை கொடுக்கிறது. சரி, பக்திக்கு தான் இந்த சாமர்த்தியமோ அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. சரண வரண வாணி, இந்த சரண வரண வாணி இருக்கே உன்னிடத்துல இந்த பக்தி யோகத்தை விட வைசிஷ்டியம் என்ன வைசிஷ்டியம்னா, பக்தி எல்லாத்தையும் கொடுக்கறது சுவாமி, அந்த பக்திய நல்லபடியா நிஷ்பத்தி பண்ணி கொடுக்கறது சரணாகி அப்படிங்கிறதுக்காக சொன்னார். சரண வரண வாணி சர்வஹேது ததாசம், இந்த சரணவரண வாணி உன்னிடத்துல நான் சரணாகிரி பண்றேன், தபாஸ்மி இதிச்ச யாச்சதே, அந்த அப்படி யாச்சதேன்னு சக்கரவர்த்தி பெருமானுடைய வார்த்தை இருக்கிறதுனாலதான் சுவாமி வாணிங்கிற சப்தத்தை போட்டேன். சரணவரணம் அப்படின்னு தேவரையருக்கு நான் சரணம், தேவரையருடைய திருவடிகளை சீபானான தேவரையருடைய திருவடிகளை நான் சரணமாக பத்துகிறேங்கிறதான அந்த வார்த்தை இருக்க, அந்த வார்த்தை சரணாகிரி சொன்னதான் அந்த வார்த்தை, அந்த வார்த்தை அஹிருதயமா சொன்னாலும் அவசேனாகி சம்ஸ்பிருஷ்டே கஹத்தேவகி பாவகா, இப்படி நம்ம தெரிஞ்சு தொட்டாலும் தெரியாம தொட்டாலும் எப்படி நெருப்பு சுடர்ந்தோ அந்த வார்த்தையினுடையதான அர்த்தம் தெரிஞ்சோ தெரியாமலோ ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தேன்னு சொல்லிட்டா அது பலனை கொடுக்கும். அதனால சரண வரண வாணி வாணி சப்தம் எதுக்காக விசேஷமா வாக்க எடுத்திருக்காருன்னா அதுக்கு அர்த்தம் தெரியணும்னு அவசியம் இல்ல, அதுக்கு கைய கூப்பிட்டு தான் சொல்லணும்னு அவசியம் இல்ல, உக்தி மாத்திரமே அமையும் அப்படின்னு அங்க காமிச்சிருக்கா. ஏன்னா இது சகதேவ பிரபன்னாய தபாஸ்மி இதிச்ச யாச்சதேன்னு அவய பிரதான சாரத்துல உக்தி மாத்திரமே அமையும் அப்படிங்கிற அந்த வாணி, அந்த உக்தி மாத்திரமே அமையுங்கிறத கொண்டுதான் இங்க சரண வரண வாணின்னு இங்க காமிச்சு. சரண வரண வாணி சர்வஹேது ததாசௌ அசௌ, சரண வரண வாணி தேவதியருடைய திருவடிகளை சரணமாக பத்துகிறேங்கிறதான அந்த வாணி, இந்த வாக்கானது சர்வாசு சர்வஹேது ததா அசௌ, எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும். எதுக்கு இதுல பக்தி யோகத்தினால என்ன பலன்கள் எல்லாம் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கிறது. அது மாத்திரமில்ல, பக்தி யோகம் கிடைக்கிறது. ஏன்னா பக்தி யோகமும் கூட பிரபன்னா தன்யேஷாம் ந திசதி முகுந்தோ நிஜபதம் அப்படிங்கிற பிரமாணம் இருக்கு. பெருமாள் பிரபத்தி பண்ணாதவனுக்கு மோட்சம் கொடுக்கறது இல்ல. இப்ப இதுல சிவசாரத்துல தேசியனது விசாரம் பண்றது. அப்ப பிரபத்தி பண்ணாதவனுக்கு மோட்சம் கிடைக்காதுன்னா பக்தி யோக நிஷ்டனுடைய கதை என்ன அப்படின்னு கேட்டா, பக்தியா பரமயாவாபி பிரபத்தியாவா மகாமதே பிராப்தோகம் நான்யதா பிராப்தியா அப்படின்னு ரெண்டையும் உபாயமா சொல்லியிருக்க. பிரபன்னா தன்யேஷாம் நந்தசதி முகுந்தோ நிஜபதம், பிரபன்னன் அல்லாதவனுக்கு மோட்சம் கிடையாதுன்னு சொன்னா பரஸ்பர விரோதமா தோன்றதேன்னு கேட்டுண்டார். கேட்டு பக்தி யோக நிஷ்டனம் பிரபன்னனே அப்படின்னு சாதிக்கிறார். ஏன்னா இந்த பக்தி யோகமானது பிரபத்தியை இடையிட்டு கொண்டு பிரபத்தியை அங்கமாக கொண்டு பக்தி யோகம் நடக்கணும். ஏன்னா பக்தி ஆரம்ப பக்தி ஆரம்பக பாபங்களை போக்குறதுக்கும் அதுல வரக்கூடிய ஆரம்பிச்ச நிஷ்பன்னமான பக்தி இருக்கக்கூடிய விக்னங்களை போக்குறதுக்கும் ஒரு பிரபத்தி தேவையா இருக்கு அப்படின்னு பிரபத்தினுடைய வைசிஷ்டியத்தை காமிக்கப்படும். அதனால இந்த பிரபத்தி பக்தி யோகத்தையும் சாதிச்சு கொடுக்கும், பக்தி யோகத்தினால என்னென்ன பலன் கிடைக்கிறதோ அதையும் சாதிச்சு கொடுக்கும். அதனால நாங்க சர்வசப்தம் சர்வஹே துஸ்ததாசவு, இது யாருக்குன்னா இப்படி மேல்நாடி சொன்னதான இந்த பக்தி இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, இந்த பக்தி யோகம் இருக்கு கர்மயோகம் இருக்கும் இல்லையோ, இதெல்லாம் பக்தம் பண்றதுக்கு சக்தி இல்லாததுனால விட்டுட்டு இருக்கு அவனுக்கு. அது அனுவாத பட்சம்னு பேர் இருக்கு, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜா அப்படிங்கிற இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா, சர்வதர்மான் பரித்யஜ்யங்கிறதுக்கு ரெண்டு விதமான அன்வயம் காமிக்கிறார். ஒன்னு விதிபக்ஷம்னு ஒன்னும் அன்வயம், அப்புறம் வந்து அனுவாத பட்சம்னு ஒன்னு. இந்த அனுவாத பட்சம் தான் யுக்தி மத்தா இருக்கு. ஏன் அப்படின்னா சர்வதர்மான் பரித்யஜ்யங்கிறது பரித்யஜ்யஸ்திதா அப்படின்னு அர்த்தம் பண்ணணும், ஒரு பதத்தை சேர்த்துன்னு அர்த்தம் சொல்லணும். அந்த இடத்துக்கு இது எப்படி இருக்குன்னா, பின்னாடி அசுபம் அனித்யம் அசுபம் பிராபிய மாம் பஜஸ்வன் கண்ணன், இந்த அனித்யமான இந்த அசுபமான சரீரத்தை அடைஞ்ச நீ என்ன சரணாகதி பண்ணனா, இந்த அசுத்தமான சரீரம் அனித்யமான சரீரத்தை அடைஞ்சுதான் சரணாகதி பண்ணணும்னு கட்டாயம் ஆயப்படும். அதனால அங்க இந்த இடத்துல எப்படி அந்த அன்வயம் பண்ணிருக்க, அங்க எப்படி அர்த்தம் பண்ணிருக்கானா, அனித்யம் அசுபம் பிராபிய ஸ்திதா துவம் மாம் பஜஸ்வ, இந்த அனித்யமாயும் அசுபமாயும் இருக்கக்கூடிய இந்த சரீரத்தை அடைந்திருக்கக்கூடிய நீ என்ன சரணாகதி பண்ணுன்னு அர்த்தம் சொல்லணுமே தவிர, இதை அடைஞ்சு நீ சரணாகதி பண்ணணும்னா, இதை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் முதல்ல கர்மபரவசனா பிறக்கணும்னு ஆயிடும், மனுஷனா பிறக்கணும்னு ஆயிடும். அதனால அந்த இடத்துக்கு எப்படி அனுவாத பக்தம் சொன்னாரோ அது மாதிரி இங்கேயும் அனுவாத பக்தம்தான் எடுத்துக்கணும்ங்கிறது தேசிகன் சிவசாரத்துல காமிக்கிறேன். எதுக்காக சொல்ல வரேன், கிருபண பஜன நிஷ்டா, இப்ப கிருபணனுக்கு தான் இந்த பக்தி யோகம் சக்தியோ பிரபத்தியோ கேட்டா, இந்த கர்மாவெல்லாம் பண்றத விட்டவன் புத்தி தௌர்பல்யத்தினாலே விட்டவன் அர்த்தம். இதுல லட்சுமி தந்திரத்துல என்ன சொல்ற, நரசிய புத்தி தௌர்பல்யாது உபாயாந்தரம் இஷ்யத்தேன்னு. உபாயாந்தரம் உபாயம் உபாயம்னா பக்தி யோகம்னு அர்த்தம், சாரி உபாயம்னா சரணாகதின்னு அர்த்தம், உபாயாந்தரம் அப்படின்னா பக்தி யோகம்னு அர்த்தம். பக்தி யோகம் எப்ப பண்ண போறான்னா, நரசிய புத்தி தௌர்பல்யாத், எவனுக்கு புத்தியில பலம் இல்லையோ எவனுக்கு புத்தியில திருடம் இல்லையோ அவன் தான் பக்தி பண்ண போறான். நரச புத்தி தௌர்பல்யாத் உபாயாந்தரம் இஷ்யத்தேன்னு லட்சுமி தந்திர வச்சனம். அப்படின்னா பக்தி யோகம் பண்றமா புத்தி கட்டவன் அர்த்தமா, இல்ல இங்க உனக்கு அடியிலேயே ஒன்னும் பண்ண முடியாது. அப்படி இருந்தா கூட ஆசை என்னமோ ஆசையோ பெரிது கொள்கன்னு சொன்னாரோ இல்ல திரும்ப கேழ்வார், இந்த மாதிரி ஆசை பெரிதா இருக்கு. ஆகிலும் ஆசை விடாளால் என் ஆகத்திருப்பதும் அறிந்தும் செழுங்கலால் அமுதல் பிறந்த அவளும் என் ஆகத்திருப்பதும் அறிந்தும் ஆகிலும் ஆசை விடாளான்னு அருள்யா. அது மாதிரி இந்த பக்தி யோகம் பண்றதுக்கு நம்மளால முடியாது, நமக்கு சக்தி இல்ல, தீ புத்தி இல்ல, சக்தி இல்ல, இருந்தாலும் ஏதோ ஒரு பிரயாசம் பண்ணி பார்ப்போமேனு இருக்கக்கூடிய வாழ விஷயத்துல பேசிச்சு. அதெல்லாம் பண்ணாத, அதெல்லாம் அரைஞ்சு உன்னுடைய காலத்தை வியர்த்தம் பண்ணாத, பெருமானோட சரணாகதி பண்ணுன்னு காமிச்சு. அதனால அது உபாயம் இல்லைன்னாவோ அது பண்ணக்கூடாதுனோ அது நிஷேதபரமான வாக்கியம் இல்லைன்னா, நரச புத்தி தௌர்பல்யாத்துங்கிற சப்தத்துக்கு இவனுக்கு சக்தி இல்லைன்னு சொல்றதுல நோக்கமே தவிர, இது பண்ண புத்தி கட்டவன் தான் கர்மா பக்தி யோகம் பண்ணுவான்னு சொல்றதுல நோக்கம் இல்லை இந்த வாக்கியத்துக்கு, லட்சுமி தந்திர வாக்கியத்து. அது மாதிரி கிருபண பஜன நிஷ்டா, கிருபண பஜன நிஷ்டா, கிருபணன்னா எதுவும் பண்ணுவதற்கு கைமுதல் இல்லாதவன் அர்த்தம். பஜன நிஷ்டா புத்தி தௌர்பல்ய காஷ்டம், அவன் தான் எல்லாத்தையும் பழிக்கக்கூடியதான பிரபத்தி இருக்கிறச்சே, எவன் புத்தியில தௌர்பல்யம் இருக்கோ அவன் தான் போய் பக்தி யோகம் பண்ணுவான். எல்லாத்தையும் சர்வபலப்பிரதமான பிரபத்தி இருக்க செய்த பிரபத்தி விட்டுட்டு பக்தியில போடனா அவன் எதுக்கு அப்படின்னா, அவனுக்கு புத்தி தௌர்பல்யத்தினால பண்றான்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம் சொல்லிவிட்டா இந்த பக்தி யோகத்தை உபாயமா ஏத்துக்கிறவா ஏத்துக்க வேண்டாமாங்கிற சங்கம் வந்துடும் இந்த இடத்துல. அதனாலதான் அங்க அனுவாத பட்சத்தை முதல்ல சொன்னேன். இதுல இன்னொரு நியாயம் ஒண்ணு இருக்கு, என்ன நியாயம்னா, இதுக்கு நகினிந்தா நியாயம்னு பேர். நகினிந்தா நிந்திதும் பிரபுத்தா பிரஸ்துதம் ஸ்தோதும், அப்ப நகிதிந்தா நியாயம்ங்கிறது என்னன்னா அது நிந்திக்க வந்தது அல்ல. இந்த இடத்துல பார்த்தா புத்தி தௌர்பல்யம் இருக்கிறவன் தான் உபாயாந்தரத்துல பக்தியை பண்ண போறான், பஜனை சிறந்தா கிருப்பண பஜனை நிஷ்டா அப்படின்னு காமிச்ச. அப்ப கிருப்பணனானவன் கை முதல் உனக்கு பண்றதுக்கே ஒண்ணும் கிடையாது, சக்தி இல்லாத நீ பக்தி யோகத்தை ஈடுபடுறதுதான் புத்தி தௌர்பல்யமே தவிர சர்வதா சக்தி இருக்கிறவன் பக்தி யோகம் பண்றதுல எந்த விதமான விரோதமும் இல்ல. அது மாத்திரம் இல்லை, இங்க அப்படி சொன்னது புத்தி தௌர்பல்ய நரச புத்தி தௌர்பல்யா உபாயாந்திர நிஷ்கதேன்னு சொன்னது பிரபத்தினுடைய பெருமையை பேசுறதுக்காக சொல்லிச்சு. எப்பா நீ இப்ப எல்லாத்தையும் சாதிச்சு கொடுக்க கூடியதான பக்தியே இது சாதிச்சு கொடுக்கறது அப்படின்னா இதோட பெருமை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லணும். அழக அந்த பெருமையை பிரபத்தினுடைய பெருமையை எடுத்து காமிக்கிறதுக்காக நகிநிந்தா நியாயத்தினால நரத்த புத்தி தௌர்பல்யா உபாயாந்திர விஷயத்தேன்னு லக்ஷ்மி தந்திரம் தெரிஞ்சு. அதனால எவனுக்கு புத்தி கட்டவன் தான் பக்தி யோகம் பண்ணுவான்னு ஏகதேசியா சொன்ன மாதிரி அர்த்தம் சொல்லப்படும். அப்படி சொல்லிட்டா பெருமாளுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் விரோதம் வந்துடும், பத்தியா பரமையாவா அப்படிங்கிற வார்த்தைக்கு விரோதம் வந்துடும். அதனால அதுக்கு வரக்கூடாதுங்கிறதுனாலதான் சொன்னார் இந்த யமன் விஷயத்துல இந்த வாக்கியம் சொல்லியிருக்கு. திருமொல்யம் லட்சுமி தந்திர வாக்கியம் பஜன நிஷ்டா துத்தி தௌர்பல்ய காஷ்டான்னு சொல்லிட்டே இது யாருக்காகன்னா கிருப்பண விஷயேன்னு அர்த்தம் பண்ண. அங்க கிருப்பணனா இருக்கிறவன் அப்படி ஆசைப்பட்டான்னா ஒண்ணுமே உத்பாபுரிப வாமனஹான்னு ரகுவம்சத்துல காளிதாசன் ஒரு ரொம்ப குள்ள 2.5 அடி இருக்கான், ஒரு பனைமரத்துல உச்சானி கொம்புல நொங்கு காய்ச்சிருக்கு, அதை பறிக்கிறதுக்கு கைய ஊனின கைய தூக்கினானும் கைய தூக்கினா பறிச்சிட முடியுமா, நாம இருக்கிறதே 2 அடி மரம், 50 அடி மரம், 50 அடி மரத்துல 2.5 அடி இருக்கவா கைய தூக்கினா இன்னொரு கால் அடி கூட 2.75 அடி இருப்பான். 2.75 அடி இருக்கிறவன் கைய தூக்கி அந்த மரத்தை 50 அடியில மரத்தை ஆசைப்பட்டான்னா அது எப்படி புத்தி கெட்டத்தனமோ அது மாதிரி உனக்கு சக்தி இல்ல, அதனால நீ பக்தி யோகத்துல ஆசைப்பட்டதுங்கிறது உன்னுடைய புத்தி தௌர்பல்யத்தினால வந்த, நம்மளால பண்ண முடியுமோங்கிற தௌர்பல்யனால வந்து. ஆனா பார்த்தோம் யாரு ஒசரமா இருக்கானோ யாருக்கு மரத்து மேல ஏறத்துக்கு சாமர்த்தியம் இருக்கோ அவன் ஏறி பிரிச்சுக்கட்டும். அதனால அது உபாயம் இல்லேன்னு சொல்லக்கூடாது, அது உபாயம்தான். ஆனா அந்த உபாயத்தையும் சாதிச்சு கொடுக்கக்கூடியதான பெருமை இந்த பிரபத்திக்கு இருக்கு. அதனால அந்த உபாயத்தை விட சிரேஷ்டமான உபாயமாக பிரபத்தி சாஸ்திரங்கள்ல காமிக்கப்பட்டிருக்கு. தஸ்மாத் ஞாசமேஷாம் தபசாம் அதிரிக்தமாகுங்கிறது வேதம். அதனால எல்லாத்த விட சிரேஷ்டமான வேதா ஞாச வித்தியை காமிச்சு கொடுத்துருக்கு அப்படின்னா இதோட பெருமை எப்படி இருக்கும் அப்படின்னு இதோட பெருமை எடுத்து காமிக்கிறார். திவம் அதிகிருதி பேதாத் கர்மபத்ரங்ககாயின் பலதி பலமநேகம் தொத்பதே பத்திரேகா சரண வரணவாணி சர்வஹேதுஸ்ததாசௌ கிருபண பஜன நிஷ்டா புத்தி தௌர்பல்ய காஷ்டா அப்படிங்கிற 18வது ஸ்லோகத்துல இந்த பிரபத்தினுடைய பெருமைகளை எடுத்து சொல்றார். நாளைக்கு அடுத்த ஸ்லோகம் அனுபவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.